ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா ஆஹா கண்ணில் மருந்து தரட்டுமா காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதில் தீருமா மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதில் தீருமா தீர்த்து வைப்பேன் நானம்மா தீர்த்து வைப்பேன் நானம்மா தேவை என்ன கேளம்மா தீர்த்து வைப்பேன் நானம்மா தேவை என்ன கேளம்மா நேரத்தோடு கிடைக்குமா நேரத்தோடு கிடைக்குமா நினைக்க நினைக்க இனிக்குமா நேரத்தோடு கிடைக்குமா நினைக்க நினைக்க இனிக்குமா ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா என்னை கேட்க வேணுமா என்னை கேட்க வேணுமா எதிர்த்து பேச தோணுமா என்னை கேட்க வேணுமா எதிர்த்து பேச தோணுமா கால நேரம் பார்ப்போமா கல்யாணத்தை முடிப்பமா கால நேரம் பார்ப்பமா கல்யாணத்தை முடிப்பமா ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா ஓஹோ